என்று குயில் கூவாதோ, இன்பம் அழைத்துவாதோ, கூக்கூ என்று குயில் கூவாதோ, இன்பம் அழைத்துவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் போடு கண்ணில் மை போட்ட மானே கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு என்னை தந்தேனே நானே கூந்தல் பாய் போடு தோளில் கை போடு கண்ணில் மை போட்ட மானே கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு என்னை தந்தேனே நானே மேகங்களே ராகம் எப்போது தீரும் கல்யாண ராகம் எப்போது கேட்கும் கூக்கு என்று குயில் கூவாதோ இன்பம் அழைத்துவாதோ கூக்கு என்று குயில் கூவாதோ இன்பம் அழைத்துவாதோ இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில்